శ్రీమాన్ వెంకటనాచార్య కవితార్కిక కేసరీ వేదాంతాచార్య వర్యో మే సన్నిధత్తాం సదాహృది అస్మద్ గురు పరంపరాయే నమః. నేతి విభుత్వం ఒత్తుండోన్నాక అదనాల ప్రయోజనం ఒన్నుమ్ ఇల్లయే அப்படின்னு சொன்னோம். இதுக்கு பேர்ல அந்த விபுத்தத்தை நீங்க ஒத்துண்டாக்க என்ன விரோதம் வரும் அப்படின்னு ஒன்னு சொல்ல போறேன். எல்லாம் இந்த விபுத்தத்தை அங்கீகரித்தால் அதுல வர தோஷங்கள் எல்லாம் சைக்கிறது. அது எப்படி அப்படின்னாக்க தோஷம்ன்றது, இப்போ விபு ஜீவன் ஜீவாத்மா விபுவா இருக்கான், வியாபிச்சு இருக்கான் அப்படின்னு சொல்லணும். இப்ப வியாபிச்சு இருக்கான்னு சொல்லிட்டாக்க அப்போ எல்லாருமே வியாபிச்சு இருக்கானோ இல்லையோ? அப்போ லோகத்துல வந்து எத்தனை ஜீவராசிகள் இருக்கு? எத்தனையோ ஜீவராசிகள். அவனுக்கு எத்தனையோ உடம்பு இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உடம்பு இருக்கு, விதவிதமான உடம்பு இருக்கு, இந்திரியங்கள் உடம்பு பிராணன் எல்லாம் இருக்கு. அப்போ அந்த உடம்போட இவனுக்கு சம்பந்தம் வருமா வராதா? விபுதானே, எல்லா இடத்தையும் வியாபிச்சு இருக்கான் இவன். அப்படி வியாபிச்சு இருக்கிறதுனால இவனுக்கு எல்லா இடத்துக்கும் சம்பந்தம் இருக்குது. எல்லாருக்கும் சம்பந்தம் வந்துருக்குனாக்க இப்ப எல்லாருடைய சுகத்துக்கும் இவனுக்கும் வருமா வராதா? ஏன்னா வியாபிச்சு இருக்கானே. விபுன்னு சொல்றீங்களோ, விபுன்னு சொல்றதுனால எல்லாருடைய சுகமும் தெரியணும், எல்லாருடைய துக்கமும் தெரியணும், எல்லாருடைய ஞானமும் இவனுக்கு வரணும், எல்லாருடைய அனுபவங்களும் இவனுக்கு வந்துடணும் அப்படின்னு வந்துருமே அப்படின்னுட்டு அவளை பார்த்து நாம பொதுவா கேள்வி கேட்கிறோம். அதற்கு நையாயக்கா என்ன சொல்ற பதில், இதெல்லாம் ஒன்றும் பெரிய கேள்வி கிடையாது. ஏ அப்படின்னாக்கா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சரீரம் வருது. அந்த சரீரம் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டாக்க அவாவாளுடைய புண்ணிய பாப ரூப கர்ம அதிர்ஷ்டம், அதனுடைய பலன் தான் இது. அவாவா பண்ற புண்ணியமோ பாவமோ அதான் அதை சொல்லக்கூடிய அதிர்ஷ்டங்கிற பதம் இருக்கு பாருங்க, ஒரு சொல். அந்த அதிர்ஷ்டத்தினாலதான் வருது. எந்த ஜீவனுக்கு புண்ணியத்தினாலையும் பாபத்தினாலையும் எந்த சரீரம் கிடைக்கிறதோ அந்த சரீரத்தினுடைய சுகதுக்கங்களை அவன் அனுபவிக்கணும். அதனால எல்லாருக்கும் சரியா போறதோ இல்லையோ? அதனால ஒவ்வொருத்தருக்கும் விபுவா இருந்தா கூட அவா உடம்புல இவனுக்கு வருது, இவா உடம்புல அவனுக்கு வருது அப்படின்றது வராதே. காரணம் என்னன்னாக்கா இதுதான் இவா சொல்ற பதில். ஏன்னா அவளுடைய புண்ணிய பாப ரூப அதிர்ஷ்டம், அந்த அதிருஷ்ட சம்பந்தத்தினாலதான் சரீர சம்பந்தமே வருது. இப்படி சரீர சம்பந்தம் வர்றதுனால அவனுக்கு நேதமா இருக்கு. என்னுடைய சுகதுக்கங்கள் என்னுடைய அவளுடைய சுகதுக்கம் அவாகிட்டே, இவாளுடைய சுகதுக்கம் இவாளுக்கே அப்படின்னு வந்துடுறது. அதனால அவன்தான் அனுபவிக்கிறான். அது இன்னொருத்தனால அனுபவிக்கிறது கிடையாது. ஏன்னா அவன் அவன் கர்மா தானே அவனுக்கு, ஊரார் கர்மா வாழ்க்கலாம் இல்லையே அப்படின்னு கேள்வி வந்தது. அதுக்கு நீ வந்து இப்படி இவ்வளவு தூரம் பதில் சொல்றியோ இல்லையோ, இந்த வியவஸ்தா எப்படி நீ சொல்ல முடியும்? அந்த மாதிரி நீ வியவஸ்தா சொல்லணும். இத மாதிரி நீ வியவஸ்தா சொன்ன, ஏதாவது அவனுடைய புண்ணிய பாபத்துக்கு அனுகுணமான சரீரம், அந்த சரீரத்தை கொண்டு அவன் பணத்தை அனுபவிக்கிறான் அப்படின்னு நீ சொல்லணும். ஆனா நீ என்ன சொல்லுகிற தெரியுமா, அதிர்ஷ்டம்ங்கிறது எப்படி ஜீவன் விபுவா இருக்கானோ அந்த மாதிரி அதிர்ஷ்டமும் வியாபிச்சிருந்து நீ ஒத்துட்டு இருக்க. உன் சித்தாந்தத்துல தார்க்கிகள் இத மாதிரி அங்கீகரிச்சிருக்க, இந்த அதிர்ஷ்டம்ங்கிறது ஜீவன் எப்படி இருக்கானோ அந்த மாதிரி விபுவா இருக்கிறதுனால அதிர்ஷ்டமும் வியாபிச்சிருக்குது. ஏன் அதை ஒத்துக்கணும் அப்படின்னா, இவன் சொந்த லோகத்துல போய் சுகத்தை அனுபவிக்க போறான், அப்ப அதுக்கு அதிர்ஷ்டம் அங்க இருக்கணும் வேண்டாமா? அதனால அதெல்லாம் இருந்துதான் ஆகணும் அப்படின்னு தானே நீ சொல்றேன். நீ அது மாதிரி வச்சுட்டு இருக்க. தேசாந்திரங்கள்லாம் கூட அதிருஷ்டமானது காரியகாரியா இருக்குது, காரியம் பண்றது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அங்கங்க இருக்கக்கூடிய உடம்பு இருக்கு இல்லையா, அபாவாவுடைய உடம்பு, அதுல கூட இந்த அதிர்ஷ்டம் படுமப்படாத என்ன வியாபிச்சு இருக்குது. வியாபிச்சு இருக்கிறதுனால அந்தந்த சரீரம், அந்தந்த சரீரத்திலையும் அந்தந்த அதிர்ஷ்டம், எல்லாருடைய அதிர்ஷ்டமும் எல்லாருடையும் வியாபிச்சு இருக்குது. நீ தான் இருக்க எல்லாருமே வியாபிச்சு இருக்கிறதுனால எல்லா சரீரங்களுடைய சம்பந்தமும் அந்த அதிர்ஷ்டத்துக்கு வந்துடுறது. அதிர்ஷ்டத்துக்கு அப்படி வந்ததுன்னாக்க அவன் வந்து அந்த பலன் அனுபவிக்கிறான் அப்படின்னு நாங்க சொல்றோம். அப்படி சொல்றதுனால வந்து எல்லாருடைய சுகதுக்கமும் எல்லாருக்கும் வந்து ஆகணும். நீ என்ன சொல்றேன் இருக்க அதிர்ஷ்டம்ன்றது எல்லாருக்குமே இருக்குது அப்படின்னுட்டு, அதனால அது வந்துடும் அது அப்படின்னுட்டு நாம அவங்க வாழ பார்த்து சொல்றோம். அதுக்கு அவாயிட்டு இருக்கு சொன்னா நாங்க என்ன பண்ணோம், இப்போ இவனுடைய அதிர்ஷ்டம் அந்த அதிர்ஷ்டத்தை கொண்டு இவனுக்கு உடம்பு, இன்னொருத்தனுக்கு அவனுடைய அதிர்ஷ்டத்தை கொண்டு உடம்பு, அப்படின்னா சொல்றோம். அதனால அவாவாளுடைய சுகத்துங்கள் அவாவாளுக்குதான் வருது, அவாவாளுக்குதான் வருது, அது எல்லாருக்கும் வருது என்றும் சொல்ல முடியாது. ஏன்னா இங்க என் உடம்பு என்னுடைய புண்ணிய பாப ரூபமாகிற அதிர்ஷ்டத்தினாலதான் உற்பத்தி ஆயிருக்கு, அதனால நான் வந்து அந்த பலனை அனுபவிக்கிறேன். அதை இன்னொருத்தர் அவனுடைய அதிர்ஷ்டத்தினாலான உடம்புல அவர் அனுபவிக்கிறேன், அந்த நிமித்தம் தான் நாங்க சொல்றோம், அதுதான் ஹேதுன்னு சொல்லியிருக்கோம். ஆகினா அப்படியே எழுதிட்டு போட்டுமே, அப்போ எல்லாருமே எல்லா சுகத்துக்கும் வரும் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி அவ நம்மளை பார்த்து கேட்கிறான். அதற்கு அதுவும் தவறு. ஏன் அப்படின்னாக்க, இந்த அதிர்ஷ்டம் இருக்குதே அது அச்சேதனம். அவன் சித்தாந்தத்துல எல்லாருமே அச்சேதனம் தான் வந்து இருக்கோம், ஒரு கர்மா தானே, கர்மா அதுதான் அதிர்ஷ்டமா இருக்கு, அச்சேதனம் தான். இந்த அச்சேதனத்துக்கு இது இவனுடைய நான் அவனுடைய அதிர்ஷ்டம், அந்த அதிர்ஷ்டம் அவனுடையது, இந்த அதிர்ஷ்டம் இவனுடையது அப்படின்னா அதுக்கு தெரியுமா? அதுக்கு தெரியவே தெரியாது. பிரதிமன சுவாமி ஒரு அழகா ஒரு உதாரணம் சொல்ற, அப்ப என்ன பண்ணா வழக்கேத்தினான் இல்ல அடுப்பு மூட்டினான், அடுப்பு மூட்டான் பொறுத்தன், அந்த அடுப்பு மூட்டினான், நான் அடுப்பு மூட்டின, நான் தான் நெருப்ப அடுப்புல மூட்டி விட்டுருக்கேன், நான் மூட்டி விட்டேன்றதுனால அந்த நெருப்புல கையை வச்சேனாக்க என்ன சொல்ல முடியுமா அது? ஏன்னா அதுக்கு தெரியாதே, அது ஒரு அச்சேதம், அது எல்லா கையும் ஒரே கை தான், அதுக்கு எல்லா கையும் அது சொல்ல வந்து ஒத்த என்ன மூட்டி விட்டான், எத்த ஒத்த வந்து என்ன சொல்லல என்ன மூட்டி விடலாமே, அதனால அவனு தான் நான் சொல்லுவேன் இவனும் சொல்ல மாட்டேன் அப்படின்னா அது பார்க்காத முடியும். அந்த மாதிரி எல்லாரையும் தான் அது படுத்தும் அது. அதனால இங்க அதிர்ஷ்டாங்கிறது ஒரு அச்சேதனம் தானே, அச்சேதனமான அதிர்ஷ்டத்துக்கு நியமம் இருக்க தெரியுமா? அதுக்கு யாருக்கு எது உடம்பு, இவா உடம்பு இந்த அதிர்ஷ்டத்தினாலானது, அதனால இந்த அதிர்ஷ்டத்தை வச்சு நான் சொல்லக்கூடாது அப்படின்னா அதுக்கு தெரியுமா? அதுக்கு தெரியவே தெரியாதது அப்படின்னுட்டு அவளை பார்த்து நாம சொல்றோம். அதற்கு பதில அவ என்ன சொல்ற, இவர்கோ எதுலயுமே நியத காரிய காரண பாவம், நியத காரிய காரண பாவம் என்ன அர்த்தம், மண்ணு இடத்தை தான் உற்பத்தி பண்ணும், தங்கக்கட்டிதான் ஆபரணத்தை உற்பத்தி பண்ணும், அது ஆபரணத்தை தான் உற்பத்தி பண்ணும், தங்க கட்டி தான் ஆபரணத்தை உற்பத்தி பண்ணும், தங்க கட்டி ஆபரணத்தை தான் உற்பத்தி பண்ணும். அதே மாதிரியாக இந்த மண்ணு இந்த கடத்தை தான் உற்பத்தி பண்ணும், அந்த கடம் அந்த கடத்தை வந்து அந்த மண்ணு அந்த கடத்தை உற்பத்தி பண்ணும், இப்படிதான் லோகத்துல இருக்குது. அதனால நீங்க வந்து ஒரு நியத காரிய காரணமாக இருக்கா இல்லையா, நியத காரிய காரணம் காரிய காரணம் லோகத்துல பார்த்துட்டு இருப்போம். அத மாதிரிதான் இவனுடைய அதிர்ஷ்டம் இவனுக்கு தான் வரும், அவனுடைய அதிர்ஷ்டம் அவனுக்கு தான் வரும் அப்படின்னு ஒரு லோகத்துல இருக்கா இல்லையா? அதனால இந்த அதிர்ஷ்டத்தினால இந்த சுகதுக்கம் இவனுக்கு, அவனுடைய அதிர்ஷ்டத்தினால அவனுடைய சுகதுக்க அனுபவம் அப்படின்னு அங்க சொல்றாங்க அப்படின்ட்டு அவ அதுக்கு ஒரு பதில் சொல்றான். அதையும் ஒத்துக்கல சுவாமி தேசிங்க. ஏன் அப்படின்னாக்கா இந்த பாருங்க, எங்கயோ ஒருத்தன் எனக்கு எதிரி இருக்கான், எங்கயோ எனக்கு ஒருத்தன் எதிரி இருக்கான், அந்த சத்ருவும் அது மாதிரி எங்கயோ ஒருத்தன் எனக்கு நண்பன் இருக்கான். ஒரு மித்திரனோ அல்லது சத்ருவோ எங்கயோ இருக்கான், எங்கயோ இருந்தா கூட அவாவாளுடைய அதிர்ஷ்டத்தினால, இப்ப என்னுடைய அதிர்ஷ்டம் என்னுடைய புண்ணிபாப ரூபத்தினால்தான் எனக்கு அவன் விரோதியானான், என்னுடைய புண்ணியபாப ரூபமான அதிர்ஷ்டத்தினாலதான் எனக்கு அவன் விரோதியானான், அவனுடைய புண்ணியபாபத்தினாலதான் நான் வந்து அவனுக்கு விரோதியாகவும் நண்பனாவோ ஆறு. இப்போ அதை எல்லாரும் நீ ஒத்துட்டு இருக்க, நாங்களும் ஒத்துட்டு இருக்கோம். அது அதனால இப்போ ஒவ்வொருத்தருடைய இவன் எனக்கு சத்ரு, இவன் எனக்கு மித்ரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் இந்த பேதம் இருக்கா இல்லையா? இது கூட காரணம் என்ன? அவாவாளுடைய அதிர்ஷ்டத்தை வச்சுட்டு வரதா இல்லையா? அது அத மாதிரி இது வந்து சுகதுக்கங்கள் எல்லாம் கூட அவனுடைய உன்னை கேள்வி கேட்க போறாரு, உன்னை கேள்வி கேட்க போற பின்னாடி வரது போறது. அது இன்னொருத்தருடைய சுகதுக்கம் இருக்கே அதுக்கு காரணம் என்னுடைய கர்மா கூட ஆகலாமே, என்னுடைய கர்மா கூட ஆகலாம், என்னுடைய சுகதுக்கத்துக்கு இன்னொருத்தருடைய கர்மா கூட ஆகலாமே. ஆகையினால நீ வந்து ஆத்மா விபு அப்படின்னு நீ ஒத்துட்டேயானாக்கா போக சாங்கரியம்ன்றது வந்துடும், போக சாங்கரியம்னு வந்துடும். எல்லா ஆத்மாக்களும் விபுவா இருக்கான்னு சொன்னாக்க வியாபிச்சு இருக்கான், இந்த ஆத்மா வியாபிச்சு இருக்கிறதுனால அவனுடைய அதிர்ஷ்டமும் வியாபிச்சு இருக்கிறதுன்னு நீ ஒத்துட்டு இருக்க. அதனால எல்லாருக்கும் எல்லாருடைய அதிர்ஷ்டமும் எல்லாருடைய ஆத்ம சம்பந்தமும் வந்துடுறது, சரீர சம்பந்தமும் வந்துடுறது, அது வந்துடுறதே. அப்ப என்ன எழுதுறது? சாங்கியால பார்த்தும் சூத்திரகாரர் சொல்ற, அதனால எல்லாருக்குமே எல்லாருடைய சுகதுக்க அனுபவம் வந்துடணும், எல்லாருடைய ஞானமும் எல்லாருக்கும் வந்துடணும் அப்படின்னு வந்துடும் தோஷம். அதனால நீ விபுன்னு ஒத்துண்டாக்க ஆத்மா விபு அப்படின்னு நீ அங்கீகரித்தா உன் பட்சத்துல இந்த தோஷம் வரும். அது அதனால அதை எப்படி நாம வந்து இது பண்ண முடியும்? அதனால விபுன்னு எப்படி அங்கீகரிக்க முடியும்? அதே எங்க சித்தாந்தத்துல நாங்க அணு அப்படின்னு சொல்லிடுறோம். அணுவா இருக்கிறதுனால இந்த உடம்பு, இந்த உடம்புல நான் சூக்ஷமா இருக்கேன், என் உடம்புல நான் சூக்ஷமா இருக்கேன், உங்க உடம்புல நீங்க சூக்ஷமா இருக்கீங்க, இப்படிதான் எல்லாருமே. அதனால அவருடைய புண்ணியபாப ரூப கர்மாவுக்கு அனுகுணமாக அவன் அனுபவிக்கிறான்னு சொன்னா சரியா போறது. அதனால அதுவே போர்வை. அதை விட்டுட்டு இவ்வளவு தூரம் எதுக்கு நீங்க வந்து விபுன்னு சொல்லிட்டு உங்க சித்தாந்தம் அடிபடுறதே அப்படின்னுட்டு கேட்டோம். அதனால இது வராது அப்படின்னு. அதுக்கு மேல அவ ஒரு கேள்வி கேட்கிறான். பாஷ்யகாரர் என்ன பண்றக்க, சாஸ்திரிய எழுத்துவாதி இனத்துல ஒரு விஷயம் சொல்ற, இந்த உடம்பு இருக்கு பாருங்க, இந்த உடம்பு எனக்கு மட்டும் சொந்தமா? பொதுவா நான் இருக்கேன், நான் பிறந்தேன், நான் பிறந்து வளர்ந்துட்டேன், வளர்ந்து எங்க அப்பா அம்மாவுக்கு நான் சொந்தமா இருந்திருக்கேன், எங்க அப்பா அம்மா சொல்றதுனா நான் கேட்கணும், அதனால எங்க அப்பா அம்மா சொல்றதுக்குமே என் உடம்பு அடங்கி போயிருக்கு. அதன் பிறகு கல்யாணம் பண்ணிட்டேன், கல்யாணம் பண்ணிட்ட உடனே என் கிரகணி சொல்றதெல்லாம் நான் கேட்டு பண்ணிட்டு இருக்கேன், அப்புறம் எனக்கு குழந்தைகள் பிறந்தது, என் குழந்தைகள் என்னென்ன சொல்றதோ அதுக்கெல்லாம் நான் கேட்டு பண்ணிட்டு இருக்கேன், அப்புறம் என்னுடைய மாப்பிள்ளைகள் வந்தா, என் சம்பந்திகள் வந்தா, என் பேரன் பேதிகள் வந்தா, இப்படி எல்லாம் இருக்கா இல்லையா? அதனால தன்னுடைய அதிர்ஷ்டத்தினால மட்டும் இந்த உடம்பு நிர்மித்தம் இல்லை, என்னுடைய புண்ணியபாப ரூப அதிர்ஷ்டத்தினால உண்டு இந்த உடம்பு வரல. ஏன் அப்படின்னா லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம், என்னுடைய பாரியை, என்னுடைய புத்திரன், என்னுடைய புத்திரி, என்னுடைய பௌத்ரி, என் தாயார் தோப்பனார், இந்த மாதிரி பேர் சம்பந்தப்பட்டுதான் இந்த உடம்பு வந்திருக்கு எனக்கு. அதுக்கு அனுகுணமா தான் என் உடம்புடைய சுகதுக்கத்தையும் அவ அனுபவிக்கிறாள், அவளுடைய சுகதுக்கத்தையும் நான் அனுபவிக்கிறோமா இல்லையா? அதனால ஒருத்தருடைய புண்ணியபாப அதிர்ஷ்டம்ங்கிறது இன்னொருத்தருக்கும் வரதா இல்லையா? இன்னொருத்தருக்கும் வரது, இது லோகத்துல நாம பார்த்துட்டு தான் இருக்கோம். அதனால இது பாஷ்யகாரர் சொல்றது, சாஸ்திர எழுப்பாதிகிட்ட ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க அந்த விஷயத்த. அதனால பரஸ்பரம் ஒருத்தருடைய அதிர்ஷ்டம் இன்னொருத்தருக்கு உபயோகமா இருக்கு, இன்னொருத்தருடைய அதிருஷ்டம் நமக்கும் உபயோகமா இருக்கு. அதனால இது ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி இந்த ஜோதிஷக்காரன் இருக்கா பாருங்க, அவன் என்ன பண்ற, நீ எப்போ செத்துருக்கணும், ஆனா நீ ஏன் அவசரம் இருக்கு தெரியும் இல்லையோ, உன் ஆண்டையாருடைய மாங்கல்ய படம் சிரமங்கல்ய படம், அதனாலதான் நீ என்ன இருக்க, அவ போனாதான் உனக்கு நீ போக முடியும் அப்படின்னு சொல்ற. நம்ம பார்க்கணும் அவ ஜாதகத்தை பார்த்து சொல்ற. நான் நேரையே சிலதை தான் அனுபவிச்சிருக்கேன், நேரையே நான் பார்த்திருக்கேன். அவ வந்து சொல்லியிருக்கா, அந்த சுவாமி சொல்லிருக்காரு என்கிட்ட, எங்க பங்காளி இவளுக்கு சொந்த அத்தின் பேர் வேடையனுடைய சுரதன ஆச்சார்ன்னு ஆதி கோவிடாச்சாரோட இருந்தார், அவர் சொல்லுவாரு கிட்ட, இங்க பாரு அவ இருக்கிற பையன் தான் என்னால போக முடியாது, அவ மாங்கல்ய படத்தினால்தான் நான் இருக்கேன், அவ போனாதான் நான் போக முடியும், அவ எப்ப போக வராங்களோ தெரியல, எனக்கும் உடம்பு முடியும், அவ 80 வயசுல இருந்துட்டு அவ போனா, அவ போய் கரெக்டா 1.5 வருஷம் அவளுக்கு ராத்திரி ஆச்சு, 4 மாசத்துல அவர் போயிட்டார், 1.5 வருஷத்துல அவர் போக முடிச்சுட்டாரு. எதுக்கு சொல்ல வரோம், இந்த மாதிரி ஜோதிடகார என்ன சொல்ற, பாரியினுடைய மாங்கல்ய பலத்தினாலதான் ஒத்த சௌக்கியமா இருக்கான், அந்த மாதிரி உனக்கு பொண்ணு பொருந்துட்டா அதனால உனக்கு ஐஸ்வர்யம் வரும். ஏன் பெரிய பொண்ணு பொருந்தது என்கிட்ட சொன்னா, பெரிய பொண்ணு பொருந்துட்டா பொண்ணு பொருந்திருக்கா உனக்கு, உனக்கு ஏதோ நல்லது நடக்கும் பாரு அப்படின்னா, பொண்ணு பொருந்து கொஞ்ச நாள்லயே செங்கல்பட்டுல ஒரு வீடு வாங்கின, ஒரு இடம் வாங்கின, இடம் வாங்கின, 2வது பொண்ணு பொருந்தது அகனி, பொருந்த உடனே திருப்பதியில சொந்த வீடே வாங்கிட்டேன், அந்த பொண்ணுக்கு கிரகலட்சுமின்னு சொல்லுவாங்க எல்லாரும், அந்த பொண்ணு பிறக்கவே தான் உனக்கு இது, பெரிய பொண்ணு பிறந்ததுக்கு இடம் வாங்கினேன், சின்ன பொண்ணு பிறந்தவன வீடே வாங்கினேன், அந்த குழந்தை பிறந்ததுனாலதான் உனக்கு கிடைச்சது. இதுவும் ஜாதகப்படி சொல்றாரு, பார்த்து நான் பாக்கல அவன் சொன்னதுதான் அப்படி சொல்றாரு. இதனால அந்த முன்னூறுத்தருடைய புண்ணிய பாப ரூப பலன்கள் நமக்கு சரி பண்றதா இல்லையா, அனுகூலமா இருக்கா இல்லையா, அத மாதிரி புத்திரனோ பௌத்திரனோ இத மாதிரி கிரகணி ஆண்டியாவோ பர்த்தாவோ இதெல்லாம் கூட உண்டு. ஸ்ரீமத்ராமாயணம் புண்ணியாசோத்தர் பண்ணியிருந்தார், 12 இருக்கே ஒரு ஒரு விஷயம் சொன்னார். அவர் கர்ண பரம்பரையா ஜனகர் என்ன பண்ணேனா, தன்னுடைய பொண்ணு சீதை எல்லாம் இருக்காரு, 4 குழந்தைகள் இருக்கா, கல்யாணம் பண்ணணும், சீதைக்கு ஜாதகம் எல்லாம் வந்திருக்கு பாருன்னு கொடுத்தேனா, அதுல ராமனுடைய ஜாதகத்தை பார்த்து அதை எடுத்து வச்சுட்டு வேற ஏதாவது இருந்தா கூட அப்படின்னு. ஏன் அப்படின்னாக்கா, இந்த ராமனுக்கு ராஜ்யம் கிடையாது, ராமனுக்கு ராஜ்யம் கிடையாது, நேரம் அவர் ஜாதகத்தை பார்த்து என்ன எப்படி அப்படின்னாக்கா, பெரிய பிள்ளையா சீதையினுடைய மணவாளனுக்கு ராஜ்யம் உண்டு, சீதையினுடைய பர்த்தாவுக்கு ராஜ்யம் உண்டு, ராமனுக்கு கிடையாது, சீதையை கல்யாணம் பண்றதுதான் ராஜ்யமே வந்துதான், அப்புறமே நீங்க தத்தேஜா எஸ் ஜனகாத்மிகா அப்படின்னுட்டு அதனால அதை வச்சு சொன்னாரு. நம்ம விஷயம் சொன்னாரு, விஷயம் இது சம்பந்தம் இல்லாட்டா கூட சரி அழகான விஷயம். ஸ்ரீபெரும்புதூர்ல ஆண்டவன் வந்து சங்கல்பம் திருநக்ஷத்திரம் எல்லாம் நடத்தினார், அது சமயத்துல அங்க சம்ப்ரோக்ஷணம் ஆகணும்ன்றதுக்கோசரம் பாலாலயத்துல பெருமாள் எழுந்தார், பெருமாள் பாலாலயத்துல எழுந்தார், அங்க எது பண்ணணும்னு சன்னிதியில எழுந்தருள் இல்ல ஆதிகேசவர் பெருமாள். அந்த பாலாலயம் எப்படி இருந்ததுன்னாக்கா, ஒரு சின்ன குட்டி கண்ணாடி சின்ன ஒரு ரூம் மாதிரி இருந்தது, ஒட்டை குத்தனம் பண்ற மாதிரி, அதுல பெருமாள் உபயநாச்சிமார் இத மாதிரி இதராஜ எழுத்தாயா இப்படி எல்லாரும் அங்க அந்த சின்ன இடத்துல எழுந்தருள் இருக்கார். அப்புறம் என்ன பிரச்சனமா வரைச்ச, இந்த தாயார் உற்சவம் மாத்திரம் இது இருக்கு பாருங்க, பெரிய கண்ணாடி அறை ஒன்று இந்த பைத்திரோத்சவ மண்டபம் அந்த இருக்கு, அந்த பெரிய கண்ணாடி அறையில தாயார் எழுந்துருந்தான், ஆண்டவன் மங்களாசோதனம் பண்ண போச்ச அடையன்னு கூட போயிருக்கேன். அப்ப ஆண்டவன்ட்ட கேட்டு விஷயம் தெரியாம அவன்கிட்ட 2017 என்ன அடையிறது இத்தனை ரூம் அது, அதுல பெருமாள் உபயநாச்சினார் ஆண்டாள் அதுக்கப்புறம் அந்த சக்கர தாழ்வார் அவள் எழுந்துள்ளிருக்கா, ஆனா இவ்வளவு பெரிய கண்ணாடி அறை அதுல இத்தனை ஒண்ணு திருமணி தாயார் உற்சவர் அவன் தாயார் காலேஜ் என்ன ஆச்சரியமா இருக்கு, பெருமாளுக்கு இத்தனை ஒன்று இடம் இவளுக்கு இவ்வளவு பெரிய இடமா அப்படின்னு இருக்கும். அதுக்கு ஆண்டவன் ஒரு ஸ்லோகம் சேர்த்தாச்சு, திரைலோக்கியமேத அகிலம் சீதாயா நாத்மியாத்கலாம் அப்படின்னு சனபராமாயணம் ஸ்லோகம். திரைலோக்கிய ராஜ்யம் திரைலோக்கியம் அகிலம், அகிலம்னா பெருமாளுக்கு பேரா, பெருமாளோ மூணு லோகமோ இதெல்லாம் பிராட்டியினுடைய ஒரு அம்சத்துக்கு கூட சமமாக மாட்டார். அதனாலதான் பிராட்டி அவ்வளவு பெரிய நாள் எழுதி இருக்கா, பெருமாளோ இத்தனை ஒன்று ரூபம் எழுதி இருக்க அப்படின்னு ஆண்டவன் சாதிச்சு. அதாவது என்ன அர்த்தம், பிராட்டியினுடைய வைபவம் அப்படின்ட்டு. அதனால பிராட்டியினுடைய வைபவத்தினாலதான் பெருமாளுக்கே அவ்வளவு வைசிஷ்டியம் வைபவம் வந்தது. அத அடிக்கடி சாதிச்சார் ஆண்டவன், உதாரண சப்தத்துக்கு சொல்லச்சு உதாரணம் அவனுக்கு பேரு ஊ அப்படின்னு பிராட்டி, தாரன் தாரம்னாக்க பாரியன்னு அர்த்தம், பிராட்டியான ஊ தாரமான உடையனோல் எதிரமாய், அதனால அவன் உதாரணம் ஆயிட்டான், பெரும் வள்ளல் ஆயிட்டான், பெரும் வள்ளல் ஆயிட்டான், வதாமியன் ஆயிட்டான். அதுக்கு காரணம் பிராட்டியினுடைய பத்னி சொன்னான், பிராட்டி பத்னி ஆயிடுதான் அப்படின்னு ஆண்டவன் சாட்சாக்கும். அந்த மாதிரி இந்த இடத்துல சீதையினுடைய ஜாதக பிரகாரம் தான் ராவனுக்கு கிடைச்சது. பெருமாளுக்கே அந்த கதின்னாக்கா எங்களை மாதிரி இருக்கிறதா, அதனால இந்த மாதிரி இன்னொருத்தருடைய புண்ணிய பாப ரூப அதிர்ஷ்டம் இன்னொருத்தருக்கு பலனை கொடுக்கறது அப்படின்னு நீங்க சித்தாந்தத்திலேயே பாஷகாரர் சாச்சிருக்காரு, பாஷகாரர் சொல்லிருக்காரு. ஏன்னா அவாவா உடம்பு அவாவாளுக்கு மட்டும் அதீனம் இல்ல, தன்னுடைய பாரியை தன்னுடைய தாயார் தோற்றினா தன்னுடைய புத்திர பௌத்திரா எல்லாருக்குமே அது வருது. அது அது மாதிரி அவா உடம்பு நமக்கு அனுகூலமா இருக்கு. அதனால ஒவ்வொருத்தருடைய புண்ணியபாபூர்வ கர்மா எல்லாருக்குமே எல்லாருக்குமே பலத்தரும் உபகாரகமா இருக்கு. அதனால நீங்க சித்தாந்தத்தோட ஒத்துன்றிருக்கீங்களோ இல்லையோ, அதனால இந்த நாங்க சொல்ல ஜனத்துல ஏன் ஒத்துக்க மாட்டேன்றீங்கோ, நீங்களும் ஒத்துன்றிருக்கீங்க. அதனால உங்க சித்தாந்தத்திலையும் எல்லாருக்கும் எல்லாருடைய சரீர சம்பந்தமும் கிடைச்சி போக சாங்கரியம் வந்துடும் அப்படின்றது உங்க சித்தாந்தத்திலேயே வருது, எங்க சித்தாந்தத்திலேயே வருது. அப்படி இருக்கிற சமயத்துல எங்க நமத்துல தொடங்க உடனே நீ ஒரு சமாதானம் சொல்லி ஆகணும், நானும் ஒரு சமாதானம் சொல்லி ஆகணும், அப்ப என் சமாதானத்தையும் ஒத்துன் போனி அப்படின்னு அவ கேக்குறா தார்க்கிகாள். அதற்கு பதில் இங்க பாத்துக்கோ, ஒரு விஷயம் நீ வந்து புண்ணியபாபூர்வ அதிர்ஷ்டம் இருக்குதே, அந்த அதிர்ஷ்டம் புருஷன் கிட்ட இருக்கக்கூடிய அந்த அதிர்ஷ்டத்தினால சரீரம் வந்தது, அது பாரியைக்கு உபகாரமா இருக்கு, பாரிய கிட்ட இருக்கிறது புருஷனுக்கு இருக்குது அனுகூலமா, இவா ரெண்டு பேரும் புத்திர பௌத்திராதிகளுக்கு வருது அப்படின்னா நீ சொன்ன, நாங்க அப்படி சொல்லலையே, நாங்க அப்படி சொல்லல. நாம என்ன பண்றோம், கர்மாவை அனுஷ்டிக்கணும், அது புண்ணியமோ பாப்பமோ எதை அனுஷ்டிச்சாலும் அதனால பகவான் ஆராதிக்கப்படுகிறான். அதாவது ஆராதிக்க புண்ணியம் பண்ணாக்க பெருமாள் அதனால ஆராதிக்கப்படுகிறான், பாவம் பண்ணாக்க அதனால பெருமாளுக்கு கோபப்பட முடியா பண்ணிட்டோம். ஆராதிக்கப்படுறதுன்னா என்ன அர்த்தம், பூஜிக்கிறதுன்னு அர்த்தம், நம்ம பூஜிக்கிறோம் புண்ணியம் பண்ணாக்க, பாவம் பண்ணா அவன் கோபம் வரும்படியா பண்ணிக்கிறோம். அதனால பகவான் சர்வசாட்சியா எழுந்துள்ள இருக்கான், சர்வஜனா எழுந்துள்ள இருக்கான். அதனால அவன் என்ன பண்றான்னாக்க, யாரு என்ன புண்ணியமோ என்ன பாவமோ அதை பண்றாளோ அந்த புண்ணிய பாவத்துக்கு அனுகூலமா அவன் படத்தை கொடுத்துடுறான். அவன் அப்படி படத்தை கொடுத்துடுறதுனால அந்த பலன் தான் எங்களுக்கு வருதே தவிர்த்து, என்னுடைய புண்ணியம் அவளுக்கு போச்சு, அவளுடைய புண்ணியம் எனக்கு வந்தது, எங்க ரெண்டு பேருடைய புண்ணிய பாவங்கள் என் குழந்தைகளுக்கு போறது அப்படின்னு நீங்க யாருமே சொல்லல. அந்த மாதிரி நாங்க சொல்லவே இல்லை. ஏன் அப்படின்னா லோகத்திலையும் பாருங்க, ஒருத்தன் தப்பு பண்ணினான்னு வச்சுக்கோங்கோ, ராஜா என்ன பண்றான், அந்த தப்பு பண்ணவனை சிக்ஷிக்கிறான். ஒருத்தன் நல்லது பண்ணான்னாக்க ராஜா என்ன பண்றான், நல்லது பண்ணவனுக்கு அனுகிரகிக்கிறான், அனுகூலம் பண்றான். இப்படி ராஜா அனுகூலம் பண்றான், ராஜா அனுகூலம் பண்ணினான்னாக்க அது இவனுடைய பாரியை இவனுடைய குழந்தைகள் அவ எல்லாரும் அனுகிரகிக்கிறான். அதே மாதிரி நான் தப்பு பண்ணினேன்னாக்க என்னை சிக்ஷித்தாக்க அப்போ என் கிருகிணி என் குழந்தைகள்லாம் அந்த சிக்ஷைய அவள் அனுபவிக்கிறார். இதுல வந்து என்னுடையது நேர போல வாழ்க்கை, அந்த ராஜாவினுடைய சிக்ஷையினால அது மாதிரி வருது, அல்லது ரக்ஷையினால அப்படி வருது. இது லோகத்துல அந்த ராஜாவையும் அப்படி பண்ண வைக்கிறவன் சர்வேஸ்வரன், அதனால அனுகிரகமோ நிகிரகமோ எல்லாம் எம்பெருமான் தான் பண்றான். எம்பெருமான் பண்றதுனால நமக்கு அது மாதிரி வருது. அது என்ன பகவானே சொல்லிட்டான், அகம் இதர்வை ஜானம் பக்தா சக்கரபுரேவசே நதுமா அபிஜானந்தி தத்வேனா பச்சவந்திதே அப்படின்னா பெருமான் சொல்றிருக்க கீதையில. அதனால நான் தான் எல்லாத்துக்கும் போக்தா, எல்லா யாகங்களுக்கும் எல்லா கர்மாக்களுக்கும் நானே போக்தா, அதனால நானே பிரபு. பிரபுன்னா பலப்பிரதன் அர்த்தம் பண்றேன், நானே பலப்பிரதன் அப்படின்னு பகவான் சொல்றான். அதனால எல்லாத்துக்கும் பகவான் தான் அனுகிரகிக்கிறான். அதனால நிகிரகமோ அனுகிரகமோ எல்லாம் பகவதன் குணமா, பகவானுடைய அனுகிரகத்தினாலதான் நான் வருவே தவிர்த்து எதுவுமே நமக்கு சுதந்திரமா வந்துள்ள எதுவும் சுதந்திரமா வந்துள்ள. ஆகையினால போக்தாரம் யக்ய தபசான் சர்வலோக மகேஸ்வரம் சுகதம் சர்வபூதானாம் ஞாத்வாமாம் சாந்தி மிருச்சதி. தெரிஞ்சுக்கலையா அவன் கீழே விழுந்துடுறான். இத தெரிஞ்சுட்டான்னாக்கா அவ நிம்மதியா நல்லது அடைகிறாவா, நல்லது அடைகிறாவா அப்படின்னு பகவானே சொல்றான். அது அதனால எதுவா இருந்தாலும் சரி பகவான் தான் அனுகிரகிக்கிறான். நீ அந்த மாதிரி ஒத்துக்கல, நீ என்ன பண்ற அப்படின்னாக்கா அவன் அவனுடைய அதிர்ஷ்டம் தான் இத மாதிரி பண்ணிட்டு இருக்குது. அந்த அதிர்ஷ்ட துவாரா இவனுக்கு என்ன வருதுன்னு சொன்ன. அப்ப சர்வ போக சாந்தரியன்றது சித்தாந்தத்துல மாட்டிக்கும், எல்லாருக்கும் எல்லாரும் போகமும் வந்துடும், சுகதுக்காரிகள் எல்லாம் வந்துடும். ஓம் சித்தாந்தத்துல விரோதம், எங்க சித்தாந்தத்துல அப்படி வராது. எல்லாம் பகவான் நம்மளுடைய புனிவாபூர்வ கர்மாவை பார்த்து அனுகிரகிக்கிறான் அப்படிங்கிறதுனால நமக்கு எந்த விரோதமும் இல்லை, எல்லாம் நமக்கு அனுகூலமாவே இருக்கு. அதனால இந்த தோஷமே எங்க கிட்ட இல்லை அப்படின்னு சாதிச்சார். உடனே அதுக்கு அவ என்ன சொல்றா, இதுவும் தவறா இருக்கு. அதே பகவத்கீதையில சமோகம் சர்வபூதேஷோ நமே ரேஷ்யோஸ்தி ந பிரியா. சமோகம் சர்வபூதேஷு எல்லா ஜீவராசிகளையும் நான் வந்து சமமா இருக்கேன், எனக்கு துவேஷனும் இல்லை, எனக்கு பிரியனும் இல்லை அப்படின்னு சொல்றான். அப்படிதான் சொல்றான், எனக்கு துவேஷனும் எனக்கு விரோதியும் கிடையாது, எனக்கு பிரியமானமும் கிடையாது, எல்லாருக்கும் நான் ஒரே மாதிரி தான் இருக்கேன்னு சொல்லிட்டான். அப்படி இருக்கும் பொழுது ஒருத்தனுக்கு நிகிரகம் பண்றான், ஒருத்தனுக்கு அனுகிரகம் பண்றான் அப்படின்றது எப்படி சரியாகும், அந்த மாதிரி ஒரு கேள்வி வருது. அதற்கு பதில் பரமாத்மா எல்லாருக்கும் சாமியமா தான் இருக்கான் எல்லாரிடத்திலையும். அப்படி இருந்தா கூட துக்க சுகமோ துக்கமோ இந்த போகம் இருக்குதே அது எப்படி கொடுக்கறான் அப்படின்னாக்கா அவனுடைய கர்ம வச்சுதான் கொடுக்கறான். அவன் இஷ்டப்பட்டு கொடுக்கவே இல்லை, அவன் இஷ்டப்பட்டு எதுவுமே கொடுக்கல. அவன் அவன் எப்படி கொடுக்கறான் அப்படின்னாக்கா இவ பண்ணின புண்ணிய பாபங்களுக்கு அனுகுணமாதான் கொடுக்கறான்னு சொல்றோம். பெருமாளே அங்க சொல்ற அகர்த்தாரம் அபிமாம் அப்படின்னு, நான் தான் கர்த்தா ஆனால் நானே அகர்த்தா அப்படிங்கிற அந்த அகர்த்தால என்ன அர்த்தம்னா நான் பிரதான காரணம் இல்லை. பிரதான காரணம் எது, அவாவாளுடைய கர்மா தான் பிரதான காரணமா இருக்கு. பிரதான காரணம் அவாவாளுடைய கர்மா தான். சுவாமி சாதிக்கிற அரியன சார் அவர்கள் ஏற்கனவே சொல்லிருக்கோம், ஜனம் மொத்தம் விவசாயம் பண்றான், விவசாயம் பண்ணாக்க அந்த விவசாயி எல்லா பயிருக்கும் ஒரே மாதிரிதான் ஜனங்க இது பண்றான், பாய்ச்சறான், அது மாதிரி எரு எடுக்கிறான், அத மாதிரி களை எடுக்கிறான். எல்லா இப்படி ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதிகரண சார் அவர்களுக்கு சுவாமி கேள்வி கேட்டுக்கிறார், இது வந்து புண்ணியபாபூர்வ கர்மாக்கள் எல்லாம் இருக்கட்டும், இவன் தான் எல்லாம் பண்ணி வைக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க அப்போ பெருமாள்கிட்ட தோஷம் வந்துருமே. ஒத்தனை நல்லவனா படைக்கிறான், ஒத்தனை கெட்டவனா படைக்கிறான், ஒத்தனை பணக்காரனா, ஒத்தனை ஏழையா, ஒத்தனை பண்டிதனா, பாபனா, இதெல்லாம் தவறு இல்லையா, பெருமாள் பேர்ல தோஷம் வருமே கேள்வி கேட்டு அதற்கு சுவாமி சமாதானம் சாதிக்கிறார். ஒரு விவசாயி அவன் என்ன பண்றான், பயிரிடுறான், பயிரிடும் பொழுது ஜலம் பாய்ச்சறான், அத மாதிரி எரு விடுறான், அத மாதிரி களை எடுக்கிறான், எல்லா காரியமும் ஒரே மாதிரி பண்றான் அழகா. ஆனா ஒரு பயிர் நல்லா வளர்றது, இன்னொன்னு மத்தியமமா இருக்கு, இன்னொன்னு ஒழுங்காவே வளரல. இது காரணம் என்ன, பயிரென்ற விவசாயினுடைய தோஷம் இல்லையே, ஜலத்தினுடைய தோஷமும் இல்லை, எருவினுடைய தோஷமும் இல்லை. அந்த விதை இருக்க பீஜம் அதனுடைய தோஷம். அத மாதிரிதான் இங்கேயும் பெருமாள் அவர் எந்த ஒரு தவறும் பண்ணல. அவனுடைய புண்ணிய பாப கர்மாவுக்கணுமா எல்லாம் பண்ணிட்டு இருக்க. அதுவும் எப்படின்னாக்க பெருமாளே சொல்ற கீதையில, நான் கர்த்தா நானே அகர்த்தா அப்படிங்கிற அகர்த்தாவாகவும் இருக்கேன். நாலாம் அத்தியாயம் ஒன்பதாம் அத்தியாயத்துல அவர் சாச்சிருக்க, எல்லாமே அகர்த்தா, நான் வந்து பிரதான காரணம் நான் இல்ல, நான் என்ன பண்றது தெரியுமோ பொதுவான காரணமா இருக்கேன், நான் அதிர்ஷ்டாத்தா அவ்வளவுதான், எல்லாரையும் ஆள்றவன். அவா புண்ணிய பாப்பர் கர்மாக்களை பார்த்துட்டு அதற்கு அதற்கு அனுகுணமான பலத்தை கொடுக்கறதோட என் காரியம் முடிவுறது, நான் எதுவும் பண்றதில்லை. இரண்டாவது அத்தியாயத்துல முதல் பாதத்துல பத்தாவது வீரணம் பிரயோஜன வத்வாதிகரணம். அந்த பிரயோஜன வத்வாதிகரணத்துல கேள்வி கேட்டுக்கிறேன், பாஷ்யகார சூத்திரகார கேட்கிறேன், வைஷம்யே க்ருண்யே ந சாபேக்ஷத்வா ததா ஹி தர்சயதி அப்படின்னுட்டு சூத்திராங்க. இவன் வந்து லீலார்த்தம் தான் லோக சிருஷ்டிய பண்றான், லீலையா லோகத்தை வந்து சிருஷ்டிக்கிறான். அப்படி பார்த்தா நான் விளையாடுறேன். அது பீமன் என்ன பண்ணானா, கௌரவாழ்னா மரத்தின ஏறி நின்று ஏதோ பழங்களும் பறிச்சுட்டு இருப்பாளாம். அப்ப பீமன் என்ன பண்ணுவானா, மரத்தை போய் ஒரு உழுக்கு உழுக்கும் உழுக்குவானா, குளிக்கினாங்க மரத்துல இருந்து பழம் வளராங்க மாதிரி இந்த கௌரவ பசங்கள் எல்லாம் விழுமா, திருதராட்சன் பிள்ளைகள் எல்லாம் கீழே விழுவான். இவன் விளையாடுறது அவளுக்கு உபத்திரவமா போயிடும். அந்த மாதிரி பகவான் விளையாடுறேன்னு சொல்லிட்டு இப்படி லோகத்துல இருக்கிறவாளை படுத்துறானே, வைஷம்யம் வருதே, பக்ஷபாதம் நைர்கண்யம் கருணையே இல்லைன்னு வந்துடுறதே, இப்படி லோகத்தெல்லாம் சிருஷ்டிக்குச்சு அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிறார் சூத்திரக்காரர். தானே பத்தி சொல்ற, நான் வைஷம்ய நைர்கண்யே, ஏன்னா சாபேக்ஷத்வா கர்ம சாபேக்ஷத்வா அப்படின்னு சாதிக்கிறார். அவனுடைய கர்மாவதான் அபேட்சிச்சு இவன் பகவான் வந்து எல்லா காரியங்களையும் பண்ணிட்டு இருக்கான். அவனுடைய கர்மா சாதுகாரி சாது பவதி பாபகாரி பாப்போ பவதி அப்படின்றது வச்சனம் சதாகி தரிசிக்கிறீங்க. அதனால சாது புண்ணிய கர்மாவை பண்ணா அவன் புண்ணியமா பிறக்கிறான், புண்ணியமானா பிறக்கிறான். அவன் பாபகர்மாவை பண்ணியிருந்தா அவன் பாப்பியா பிறக்கிறான். அந்த மாதிரியாக எம்பெருமான் ஒவ்வொருத்தரையும் சிருஷ்டிக்கிறான். அதனால நம்ம சித்தாந்தத்துல இந்த தோழ வரத்துக்கு பிரமேயமே கிடையாது. அதனால அவன் வந்து லோகத்தெல்லாம் சிருஷ்டிக்கிறவன் தான். அவன் எப்படி சிருஷ்டிக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க, இந்த மாதிரி சிருஷ்டிக்கிறான். அவாவாளுடைய கர்மாவுக்கு அனுகுணமா அவன் சிருஷ்டிக்கிறான். அவாவாளுடைய கர்மாவுக்கு அனுகுணமா அவன் சிருஷ்டிக்கிறதுனால எந்த ஒரு தோஷமும் எந்தருமானுக்கு வர்றதில்லை. அதனால போக சாங்கரியம் அதுக்கு நம்ம பிரமேயமே இல்லை. ஏன்னா என்னுடைய பலன் கர்மா, என்னுடைய கர்மா அதனுடைய பலன் என் கிரகணிக்கு வரல, என் கிரகணிக்கு வரல. வேற என்ன வந்தது, என்னுடைய கர்மாவுக்கு அனுகுணமாக பகவான் எனக்கு கிரகணியை கொடுத்திருக்கான், அவளுக்கு என்ன கொடுத்திருக்கான், எங்க ரெண்டு பேருக்கும் பரஸ்பரம் உபகாரம் பண்ணிக்கிற மாதிரி என்னுடைய கர்ம பலன் தான் அவருடைய கர்ம பலன் தான். அதனால பகவான் தான் அதை பண்றானே தவிர்த்து நம்மளுடைய தானா நம்ம கர்மாவுடைய பலன் அதை பண்ணி விட்டுள்ள. அதனால இது தோஷமே வராது. நம்ம சித்தாந்தத்துல அந்த தோஷம் வர்றதுக்கு பிரமேயமே கிடையாது. ஆனால் உங்க சித்தாந்தத்துல அப்படி ஒத்துக்கல. அதிர்ஷ்டம்ன்றது வியாபிச்சிருக்குது ஜீவன் மாதிரியே, ஜீவன் மாதிரியே அதிர்ஷ்டம்ன்றது வியாபிச்சிருக்கிறதுனால அது எல்லாருக்கும் சம்பந்தம் வந்துடும். எல்லாருடைய புண்ணிய பாபங்களோட எல்லாருடைய சரீரத்தோட சம்பந்தம் வந்ததுன்னு அந்த சுகதுக்காதிகள் எல்லாம் வந்துடும். இதுல பிரசங்காத்து ஒரு விஷயம், சூத்திரக்காரரே ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, உபநிஷத்தும் சுருடுத்து. அப்ப என்ன பண்றான், இங்கேருந்து கிளம்புறான், இங்கேருந்து கிளம்புறான். கிளம்புற சமயத்துல சத்ய புத்திரா தாயம் உபயந்தி, அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்றாலாம், இவனுடைய சொத்து ஒரு கோழியோ, இந்த ஒரு பிரம்மகத்து இங்கேருந்து கிளம்புறானோ அவனுடைய சொத்தெல்லாம் இவனுடைய பிள்ளைகள்லாம் பங்கு போட்டு எடுத்துட்டு விடுறான். அதுக்கப்புறம் சூரதா சாது கிருத்தியான் துஷ்கிருதா பாப கிருத்தியான் அப்படின்னு இருக்கு. அவனுடைய சிநேகிதால் இருக்காளே நண்பர்கள், சுகத்துக்கு நண்பர்கள், அவன் எல்லாம் என்ன பண்றான், இவனுடைய புண்ணிய பலனை எடுத்துக்கிறான், இவனுடைய பாப படத்தை இவனுடைய சத்ருக்கள் எல்லாம் எடுத்துக்கிறான் அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கு. கௌசேதிக சொல்றக்கு இப்ப அங்க தேசிகன் கேள்வி கேட்கிற மீமாம்சகர் என்ன சொல்றா, சாஸ்திர படம் பிரயோக்தரின்னு சொல்றா, நான் ஏதாவது ஒரு கர்மாவை அனுஷ்டிச்சாக்க எனக்குதான் அந்த பலன் பண்ணணும், என்னுடைய புண்ணிய படம் அவனுக்கு போட்டு என்னுடைய பாப்ப படம் விரோதிக்கு போயிடுத்து அப்படின்னு சொன்னாக்க அது விரோதம் அறிவுதே, என்னுடைய கர்ம பலன் அவனுக்கு எப்படி போகும், என்னுடைய கர்ம பலன் அவனுக்கு எப்படி போகும், அது மாதிரி என்னுடைய பாப்ப பலன் விரோதி எப்படி போறது, அது வரக்கூடாது அப்படின்னு கேள்வி கேட்டு அதற்கு பதில் சுவாமி சாய்க்கிறார். வாக்கிய தாத்பரிய சித்தேன்றது சாராவளியில, அதாவது என்ன பண்ணா வித்தியினுடைய மகாத்மியத்தினால பிரம்ம வித்யா மகாத்மியத்தினால தன்னுடைய புண்ணிய பாபங்கள் எல்லாம் விட்டுடுறான், அந்த புண்ணிய பாபங்களுக்கு சமமாக அந்த புண்ணிய பாபங்களுக்கு சமமாக என்ன எங்கிட்ட ஒருத்தன் வந்து நண்பனா இருக்கான், சிநேகிதத்தை காமிக்கிறான், சிநேகத்தை காமிச்சுட்டு இருக்கான், அதோட பலனாக நான் எந்த புண்ணிய கர்மாவை பண்ணனும் அதுக்கு சமமான புண்ணிய பலன் அவனுக்கு கிடைக்கும். காரணம் என்ன, அவன் எனக்கு ஸ்நேகம் பண்றான், எங்கிட்ட ஸ்நேகம் பண்ணாலும் அதுக்கு அவனுக்கு என்னுடைய புண்ணிய பலன் சமமான பலன் கிடைக்கும். ஏன் புண்ணிய பலன் கிடைக்கல, அதனுடைய சமமான பலன் அந்த ஸ்நேகத்துக்கு பலன் அது. அதே மாதிரியாக ஒரு என்னுடைய சத்ரு விரோதி இருக்கான், விரோதிக்கு எப்படின்னா அந்த விரோதத்தை காமிச்சாங்கன்னு துவேஷத்தை அவனுக்கு வந்து அந்த பாப பலன் கிடைக்கும். அந்த பாப பலனே இல்லை, அந்த நான் பண்ண பாபம் இருக்கே அதுக்கு சமமான அந்த துவேஷத்துக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தமே தோர்த்து என்னுடைய புண்ணியமே அவனுக்கு போறது, என்னுடைய பாவமே அவனுக்கு போறதுன்றது கிடையாது. பின்னாடி அதையும் சொல்ல போறேன், வரப்போறது இங்க எல்லாமே சாய்க்க போறேன் சுவாமி. அதனால இந்த மாதிரிதான் சாஸ்திர பலன் போயிட்டு இருக்கு. அதனால எங்க சித்தாந்தத்துல எல்லா வேதத்தை கொண்டு நாங்க சொல்றோம், சாஸ்திரத்தை கொண்டு நிரூபிக்கிறோம், அதனால எங்க சித்தாந்தத்துல எல்லாம் சரியா இருக்கும், உங்க சித்தாந்தத்துல எல்லாம் விரோதமா இருக்கும், அதனால விபுத்துவம் நிரூபிக்கப்பட்டதா இருக்கு. நீ விபுத்துவம் சொன்னேயானாக்கா உனக்கு பொருந்தாமை, ஜீவனுடைய விபுத்துவத்தை சொன்னா பொருந்தாமைதான் உனக்கு வருது, அதனால விபுத்துவம் அங்கீகரித்தா எல்லா எல்லாருடைய சுகதுக்க போகங்களும் சேர்ந்துடும், தோஷம் வந்துடும், அதனால அது கூடாது அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இப்போ ஸ்லோகத்தை சேவிக்கலாம், அதனுடைய தாத்பரியத்தையும் சேவிக்கலாம். ஸ்வாதிருஷ்டோபார்ஜிதத்வான் விபுஷு யத் அவதன் விக்ரஹாதேத்யவஸ்தாம் தத்சைவம் நிர்நிமித்தம் ததயேன கதம் சர்வதஸ் சர்வபோகஹ ஆராத்யே விஸ்வசாக்ஷிணி அனுகுணபலதே ஸ்வஸ்தி ராஜாவினீதிஹி தத்சாம்யே போகசாமியம் நஹி பவதி யதா கர்ம போக பிரதானாத் அப்படின்னு சாதிக்கிறார். இப்ப பாருங்க, விபுஷு ஜீவன்கள் எல்லாம் விபுதா விபுத்தம் தான் இருக்கு, வியாபிச்சுதான் இருக்கா அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அந்த பட்சத்துல ஸ்வாதிருஷ்ட உபார்ஜிதத்வாத் ஸ்வாதிருஷ்டம் அவனுடைய புண்ணியபாப ரூபமாகிற அதிருஷ்டம், அந்த அதிருஷ்டத்தினால உபார்ஜிதத்வாது சம்பாதிச்சிருக்கான், அடைஞ்சிருக்கான், உடம்பெல்லாம் அடைஞ்சிருக்கான். எத்த விக்ரஹாதேனே ஆதிசத் விக்ரஹம் உடம்பு, ஆதிசத்தினால இந்திரியம் பிராணன் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு, அதனால வியவஸ்தாம் நியமம் இருக்கு. அவளுக்கு அவளுடைய புண்ணியபாபமாகிற அதிர்ஷ்டத்துக்கு அனுகுணமாக சரீரம் வருது, இந்திரியம் வருது, பிராணன் வருது, அந்த மாதிரி ஒரு நியமம் சொல்றோம். அவதன்னு எது இத மாதிரி தார்க்கிகாயனா சொல்ற. அதுவும் ஏவம் நீ ஆத்மாவை விபுவா அங்கீகரித்த முன்னாடி சொன்ன மாதிரி நிர்நிமித்தம் அது நிர்யுக்திகம் சரி என்று அது யுக்தியோட சேர்ந்தது கிடையாது சரியாவே நீங்க சொல்லல என்ன ததக ஆகையினால இக இந்த லோகத்துல சர்வதகா எல்லா இடத்துலையும் எல்லா இடத்துலையும் சர்வபோக அனைத்து பேருடைய போகங்கள் சுகம் துக்கம் இப்படி அனுபவம்னா கதம் நபது ஏன் வராது மீனா சொல்லிருக்கு இவனும் வியாபிச்சிருக்கான் இவனுடைய புண்ணிய பாக ரூப அதிர்ஷ்டமும் வியாபிச்சிருக்கு அதனால எல்லா ஜீவராஜிகளையும் இது எல்லாம் சம்பந்தப்பட்டுள்ளது அதனால அவாவாளுடைய சுகதுக்கங்களை அவாவா அனுபவிக்க மாட்டான் எல்லாருடைய சுகதுக்கத்தையும் எல்லாரும் அனுபவிப்பா அப்படின்னு தான் நினைப்போம் அதனால உங்களுக்கு தோஷம் வரும் அதனால நாங்க என்ன தெரியுமா சொல்றோம் ஆராதிக்க தகுந்தவன் யாரு எம்பெருமான் அவன் எப்படிப்பட்டவன் விஸ்வசாட்சி இந்த பிரபஞ்சத்தை அனைத்தையும் ஒரே சமயத்துல எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சிட்டு இருக்கான் சர்வஜ்ஞன் சர்வஜ்ஞனா சர்வஜ்ஞனா அவன் இருக்கிறதுனால அனுகுண பலவே அவன் அவாவா பண்ற புண்ணியபாபுரூப கர்மாவுக்கு அனுகுணமாக பலத்தை கொடுக்கிறவன் அந்தந்த தகுந்த பலத்தை கொடுக்கிறவன் அர்த்தம் அப்படிப்பட்ட எந்திரமான் இருக்கிறதுனால ராஜாதி நீதி து அஸ்தி ராஜாதி நீதி ராஜன் ராஜாவோ ராஜாவை சேர்ந்தவனோ நம்ம தப்பு பண்ணினா நம்ம சிக்ஷிப்ப நம்ம நல்லது பண்ணா நம்மள ரட்சிப்ப அந்த மாதிரி இங்கதான் இங்க அது மாதிரி பண்ணவே இருக்கிறவன் எல்லாருக்கும் பண்ணவே இல்லையே கிடையாது வேடமும் கிடையாது எனக்கு மைத்திரியும் கிடையாது எல்லாரும் எனக்கு ஒரே மாதிரிதான் அப்படின்னு பெருமாள் சொல்றேன் அப்படி இருக்குச்சே ஒருத்தருக்கு சுகம் ஒருத்தருக்கு துக்கம் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா தத்சாமியே பகவான் வந்து எல்லாருக்கும் சமமா இருந்தா கூட போகசாமி எல்லாருக்கும் ஒரே மாதிரி போகம் கொடுக்கறது இல்ல ஒரே மாதிரி சுகம் இல்ல ஒரே மாதிரி துக்கம் இல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சுகதுக்கங்கள்லாம் கொடுக்கிறார் அது எப்படி கொடுக்கிறார் யதாகர்ம போக பிரதானம் யதாகர்ம அவாவாருடைய புண்ணியபாபரூப கர்மா அந்த கர்மா எப்படி இருக்கோ அதுக்கு அனுகுணமாகத்தான் சுகதுக்கங்கள்லாம் கொடுக்கறான் போக பிரதானம் பண்றதுனால நபவதி தோஷமே வராது போகசாமியும் வராது போக சாந்தரியமும் வராது எதுவுமே வராது எல்லாமே கிரமமா இருக்கும் அனுகுணமா இருக்கும் ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி பகவான் அவ சாமானிய காரணமா இருக்கான் பொதுவான காரணமாக விசேஷ காரணம் எது அப்படின்னா அவளுடைய புண்ணியபாபரூப கர்மாதான் அதனால உங்க சித்தாந்தத்துல இந்த மாதிரி விபுத்துவத்தை அங்கீகரித்தா போக சாங்கரியம் வந்துடும் போக சாங்கரியம் வந்துடும் எங்க சித்தாந்தத்துல அது வராது அதனால விபுத்துன்றது சரியான பட்சம் இல்லை அப்படின்னு விபுத்த நிரசனம் இங்கேயும் பண்ற இவ ஸ்லோகத்திற்கு சேவிக்கலாம் ஸ்வாதிருஷ்டோபார்ஜி தத்வான் விபுஷு யதவதன் விக்ரஹாதேர்வ்யவஸ்தாம் தச்சைவம் நிர்நிமித்தம் ததைஹணகதம் சர்வத சர்வபோக ஆராத்யே விஸ்வசாட்சிணி அனுகுண பலதே ஸ்வஸ்தி ராஜாதி நீதி தத்சாம்யே போகசாமியம் நஹி பவதி யதா கர்ம போக பிரதானாத் கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ அஸ்மத் குரு பரம்பராயை நமஹ.